ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ವೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನುಂ ಆಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருநாம 11. அனந்தாரிய கிருதஸ்ரீமத் வெங்கடேஷா விதானகா அப்படிங்கிற திருநாம. இதுல சுவாமி தேசிகனுடைய குழந்தை பருவம், இந்த பால்ய விபவம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறது. அவதாரமாச்சு, அவதாரமாகி போன திருநாமால ஸ்வஸ்வகாலானந்த குரு கிருதஜாத கிரியாதிகா அனந்தாச்சாரியர் அப்படின்னு எழுந்தருளி இருந்த தேசிகனுடைய திருத்தகப்பனார் அந்தந்த காலத்துல சுவாமிக்கு இது கிரியைகள்லாம், அதாவது சம்ஸ்காரங்கள்லாம் அந்தந்த காலத்துல உச்சிதமா சுவாமிக்கு நடந்தது. ஏன்னா அதுவே தோஷம், அந்தந்த காலத்துல நடக்கலன்னா அதுக்கு தோஷம், அந்த தோஷம் கூட சுவாமியோட அவதாரத்துல கிடையாது அப்படிங்கறதுனால ஸ்வஸ்வகால அந்தந்த காலத்துல நடந்தது அப்படின்னு சாதிச்சார் அந்த திருநாமாவை. இதுக்கு அடுத்த திருநாம அனந்தாரிய கிருத்த ஸ்ரீமத் வெங்கடேஷாபிதானகா. இந்த அபிதா அப்படின்னா பெயர்னு அர்த்தம், அபிதா அப்படின்னா பெயர்னு. என்ன அபிதயா தேசிகனுக்கு இருந்தது அப்படின்னா வெங்கடேசன், வெங்கடநாதன் அப்படின்னு அனந்தாச்சாரிய சுவாமி தன்னுடைய குமாரரான தேசிகனுக்கு திருநாமம் பண்ணார் பால்ய காலத்துல. ஏன் வெங்கடேசன் திருநாமம் வைக்கணும்? அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தீப பிரகாசன், அந்த பெருமாள் பேர் வைக்கலாமே. இல்ல அவளுக்கு அந்த அவ குலத்துக்கே பெருமாளா இருக்கக்கூடிய குல தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதா தேவப்பெருமாள், வரதராஜன் பக்கத்திலேயே இருக்கார் அந்த பெருமாள். ஏன்னா மீதி திவதேசத்தின் பெருமான்கள்லாம் தேவப்பெருமாள் அவதாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த பெருமாள் திருநாம வரதராஜன் அப்படின்னு அந்த பெருமாள் திருநாமம் வைக்கலாமே அப்படின்னா, இல்ல அவ திருத்தகப்பனார் சுவாமிக்கு வெங்கடநாதன் அப்படின்னு திருப்பெயர் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கலவு வெங்கட நாயகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கலியுக கலியுகத்துக்கு திருமலையப்பன் அவன்தான் வரப்பிரசாதி, மீதி பெருமாள்லாம் வரப்பிரசாதி தான், ஆனா விசேஷிச்சு சொன்ன பெருமாள் மலையப்பன். அந்த பெருமாளுடைய திருநாமாவை ஏன் வைக்கணும் அப்படின்னா, அவருக்கு தீர்த்தவாரி எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா புரட்டாசி சிரவணம், அதே புரட்டாசி சிரவணத்துல சுவாமியோடைய அவதாரம், அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மலையப்பன் கனவுல இவா ரெண்டு பேருக்கு மணிய திருமணிய கொடுத்து இவா தேவிகளான தோத்தாரம்பா அத முழுங்கிதான் கனவு வந்தது. அப்ப அது மலையப்பனோட கண்டன்னு தெரிஞ்சிடுது. அப்ப மலையப்பனோட அனுகிரகத்தினாலதான் இந்த குழந்தை வந்து நமக்கு பிறக்கிறதுன்னு தெரிஞ்சிடுது. அப்போ மலையப்பனே அவதாரம் பண்ண போறாருன்னு மலையப்பனையும் சொப்னத்துல சாதிச்சிட்டார். இப்போ மலையப்பனுடைய திருநாமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கடநாதன் அப்படின்னு சாதிச்சார் தேசிகன். இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு குமார வரதாச்சாரர் சொல்ற ரீதியில, ரெண்டு ரெண்டு வெங்கடேசன் இருந்தா, ஒரு வெங்கடேசன் திருமலையில நின்றுட்டு இருக்கார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து எதுக்காக அங்க மலையில நின்றுட்டார் அப்படின்னா, தன்னுடைய திருவடியை காண்பிச்சு நின்றுட்டு இருக்கார், யார் வந்து சரணாகதி பண்ணாலும் அவளை நான் சம்ரக்ஷிக்கிறேன் அப்படின்னு. அதுக்காக தான் நின்று தன் நிழல் புகழ் வெங்கட மாமலை மேவினார் அவர். அங்க வந்து நின்னத்தினால பெருமாளுக்கு ஒரு புகழ் ஏற்பட்டது. என்ன புகழ் அப்படின்னா, எல்லாரும் மலையப்பன் சரணாகதி பண்றா அப்படின்ற புகழ் ஏற்பட்டது. ஆனா அந்த புகழ் எக்ஸ்டெண்டடா இருந்தது. ஒரு காலத்துலதான் மலையப்பன்ட்ட பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பண்றதில்ல சரணாகதின்னு ஆல. அந்த பெருமாளுடைய ஃபேம் ஆனது எக்ஸ்டெண்டட், நீள் புகழ் நீண்டதான இருந்தது அந்த புகழ். ஆனா சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புகழ் மொத்தம் இவருக்கு வந்துட்டு இவருக்கு அடிஷனல் புகழும் ஏற்பட்டது. எப்படின்னா, சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் அப்படிங்கிற கிரந்தம், பல அந்த கிரந்தத்துக்காக தான் சுவாமியோட அவதாரம்னே சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாத பலவிதமான கிரந்தங்கள் கொண்டு சரணாகதி சாஸ்திரம் இது உயர்ந்ததான சாஸ்திரம், இது பண்ணிண்டா எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு இடம் உண்டு அப்படிங்கறத ஸ்தாபிச்சு அதுக்கு எந்த பாதகமும் வராத பல பேரை கிரந்தத்தை சாதிக்கிறது மட்டும் இல்ல, அதீஹி போத ஆச்சரண பிரச்சாரணைஹி அப்படின்னு மகாகவி முதல்ல தான் அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல ஒரு ஞானம் ஏற்படணும், அதை அனுஷ்டிக்கணும், ஆச்சரணம் பண்ணணும், அப்புறம்தான் பிரச்சாரம் பண்ணணும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தாய் தனக்கு விஷயத்தை தெரிஞ்சுண்டு தன்னை ஞானவான ஆக்கிண்டு ஸ்வயம் ஞானவான் தன்னை ஞான இந்த ரகசிய விஷயங்கள் சரணாகதி விஷயங்கள்ல நல்ல தன்னை ஞானவான ஆக்கிண்டு அதுக்கப்புறம் ஆச்சரணம் தானும் அனுஷ்டித்து காமித்து அடுத்தவாளையும் அனுஷ்டிக்க இந்த ரகசியத்திரை சாரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை அனுகிரகிச்சார். அந்த புஸ்தகம் அனுகிரகிச்சதுனால நாம இன்னைக்கெல்லாமும் மலையப்பன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு இருக்கோமே. அப்ப தேசிகனுக்கு எவ்வளவு பெரிய புகழ்னா வென்றி புகழ் அப்படின்னு சாதிச்சார் குமார வரதாச்சார். வென்றி புகழ்னா சக்சஸ் சக்சீடட் ஃபேம், மலையப்பனுக்கு இருந்தது எக்ஸ்டெண்டட் ஃபேம், நீள் புகழ், புகழ் நீண்டுத்து, ஆனா அது வெற்றியை கொடுக்கல. ஆனா சுவாமி தேசிகனா சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய வெங்கடநாதன், அந்த வெங்கடநாதனுடைய புகழ் எப்படி இருந்ததுன்னா மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேரும்படியா ஒரு புஸ்தகம் பண்ணி வச்சாரே, அதுதான் அந்த திருநாமாவுக்கே ஒரு பெரிய ஏத்தம். அதனால வெங்கடேசன் அப்படிங்கிற திருநாமாவ இதுதான் பொருத்தமான திருநாமா அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகனுக்கு அனந்தாச்சாரிய சுவாமி திருநாமத்தை பேர் வச்சார். அனந்தாரிய கிருதஸ்ரீமத் வெங்கடேஷா விதானகா. அடுத்த திருநாமா வரதாச்சாரிய ராமானுஜாரியோபய கிருபேக்ஷிதா. இதுல வந்து வரதாச்சாரியர் ராமானுஜாரியர் அப்படின்னு ரெண்டு ஆச்சாரியாள் பேர் சொல்லி அந்த ரெண்டு ஆச்சாரியர்களுடைய உபயம் சேர்த்தி வா ரெண்டு பேரோட சேர்க்கை, இந்த ரெண்டு பேருடைய கிருபையை அபேட்சித்தவர், கிருபா கட்டாட்சத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இதுல வரதாச்சாரியர் யாரு அப்படின்னா நடாதூர் அம்மாள், நடாதூர் வம்சத்துல ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தை சேர்ந்த வாத்ஸ்ய வரத குரு அப்படின்னு நம்ம பரம்பரையில ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் அந்த சுவாமி. அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர் அப்படிங்கிறது கிடாம்பி ஆத்ரேய ராமானுஜர், சுவாமி தேசிகனுடைய மாதுலர், இவா ரெண்டு பேருடைய கிருபைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு இந்த திருநாமா. இந்த சுவாமிய பல விதத்துல பல இடங்கள்ல வரத குரு கிருபா லம்பிதோ தாமபூமா, இந்த எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் எல்லாம் வாத்ஸ்ய வரத குரு நடாதூர் அம்மாள் பண்ண அனுகிரகம் அப்படின்னு சுவாமியே பல இடங்கள்ல சாதிச்சிருக்கார். இதுல ஒரு ஐதிஹ்யம், சுவாமியோட அஞ்சாவது திருநட்சத்திரத்துல அம்மானான அப்புள்ளார் இவர் அழிச்சென்று தேவபெருமாள் சன்னதியில நடந்து இருக்கக்கூடிய காலக்ஷேப கோஷ்டி அம்மாள் நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்த தேவபெருமாள் சன்னதி பின்னாடியே, அது இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு, அது எல்லாரும் போய் சேவிக்க வேண்டிய இடம். அந்த இடத்துக்கு சுவாமி அழிச்சிட்டு போய் உட்கார வச்சார். அப்போ அங்கிருந்த கோஷ்டியில இருந்த மகான்கள்லாம் சுவாமியோடைய தேஜஸை பார்த்து இந்த சின்ன வயசுல இவ்வளவு தேஜஸா அப்படின்னு சொல்லி எல்லாம் விஸ்மயமானா. அப்போ எல்லாரும் ஒரு க்ஷணம் எந்த இடத்துல விட்டோம் அப்படின்னு தகச்சு நின்னா அப்போன்னு பார்த்து நடாதூர் அம்மாள் எந்த இடத்துல நாம நிறுத்தினோம் மேல தொடரணுமே அப்படின்னு கேக்குறச்சே இவா எல்லாரும் சுவாமியோட தேஜஸ்ல மயங்கினதுனால விட்ட இடம் தெரியல. அப்போ சுவாமி அஞ்சு திருநக்ஷத்திரத்துல சுவாமி தேசிகன் எந்த இடத்த விட்டாலோ அந்த இடத்த சுவாமி எடுத்து கொடுத்தார். அவ்வளோ மேதாவிலாசம் அந்த சின்ன திருநக்ஷத்திரத்திலேயே. இதுதான் தமிழ்ல சொல்ற அளவில் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இது லௌகிகமான உதாரணம் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக சொல்றேன். அந்த அஞ்சு திருநக்ஷத்திரத்திலையும் சுவாமி ஸ்ரீபாஷ்யம்ன்றது எந்த ரொம்ப கடினமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், அதுல எந்த இடத்த விட்டாலோ அதை எடுத்து கொடுத்த உடனே நடாதூர் அம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல இது சாதாரணமான குழந்தை அல்ல, பகவத் அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ் திரைவித்ய மான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை தேசிகனுக்கு மங்களாசாசனமாக சாதித்த. இதுல ரெண்டு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு, ஒன்னு ஆசீர்வாதபரமான அர்த்தம், இன்னொன்னு மங்களாசாசனபரமான அர்த்தம். என்ன அப்படின்னா, ஆசீர்வாத பரம் என்னன்னா, நீ நாளைக்கு வேதாந்தத்தை ஸ்தாபிக்கணும், பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னா, மீதி மதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நிராசம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை, வேதத்துடைய யதார்த்தத்தை சொல்லி ராமானுஜ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது. பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மதா, மீதி மதங்கள் எல்லாம் புறந்தள்ளணும். ஏன்னா மீதி மதங்கள்லாம் வேதத்துக்கு அபார்த்தம் பண்ணிட்டு போறா, இல்ல வேதத்தையே ஒத்துக்கல, அவளெல்லாம் நீ நிராசம் பண்ணணும். நிராசம் பண்ணாதான் வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ண முடியும். அப்புறம் பூயா த்ரைவித்ய மான்யத்துவம், வேதாந்தத்தினால த்ரைவித்ய மான்யம், மான்யம்னா உன்னால இந்த வேதாந்தங்களுக்கு நல்ல விதமான மான்யம், மேன்மை ஏற்படட்டும். பூரி கல்யாண பாஜனம், கல்யாண பாஜனம்னா நீ மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அனுகிரக பரமான அர்த்தம் இது. இதையே மங்களாசாசன பரமான அர்த்தம் என்னன்னா, பிரதிஷ்டாபித வேதாந்த, வேதாந்தத்தில் யார் பிரதிஷ்டாபிதமா பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், நிலைநாட்டியவன் யார் வேதாந்தில, வேதாந்தத்தில்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் வேதாந்தத்துல இருக்கக்கூடியவன். ஏன்னா வேதாந்தத்தினால ஸ்தாபிக்கப்பட்டவன் யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால அப்பேற்பட்ட நாராயணனே தானே இங்க அவதாரம் பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகனா. அதனால வேதாந்தத்துல யார் பிரதிஷ்டாபனம் பண்ணப்பட்டவனோ அவன் நீதான் அப்படின்னு அர்த்தமாறுது. பிரதிக்ஷிப்த பகிர்மதா, பகிர்மதங்களை விரட்டி அடிப்பவன் யாரு அப்படின்னா பகவான் தான். அதுக்கப்புறம் பூயாஸ்திரைவித்ய மான்யத்துவம், வேதாந்தங்கள்னால மேன்மை பெற்றவன் யாரு அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன், அதுதான் சுவாமி தேசிகன் அவதாரம் ஆயிருக்கார். பூரி கல்யாண பாஜனம், கல்யாண பாஜனம் அப்படின்னா மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவன். அது எப்படி மங்களங்களுக்கெல்லாம் பகவான் இருப்பிடமானவன் அப்படின்னா, தன்னுடைய குணங்கள்னால. ஏன்னா சௌசீல்ய மார்தவ ஆர்ஜவ் சௌஹார்த சாமிய காருண்ய, இந்த பலவிதமான நற்குணங்கள் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் ஸ்ரீமன் நாராயணன். அது மாத்திரம் இல்ல, மங்களானாம் மங்களம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிராட்டி தன்னிண்டே இருக்கக்கூடிய ஒரு வியக்தி ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணன் தான் நீ அப்படிங்கறத சூச்சிப்பிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சாதிச்சார் அப்படின்னு ஐதிஹ்யம். அதனால வரதாச்சாரியருடைய கிருப்பையை அபேட்சிச்சவர், அந்த கிருப்பைக்கு பாத்திரமானவர் சுவாமி. ஆத்ரேய ராமானுஜர் கேட்கவே வேண்டாம், சர்வ வித்யா அபியாசமும் அப்புள்ளாருக்கிட்டதான். ஏன்னா நடாதுரம்மாள் அப்பதான் சாதிச்சார், இவருக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு என்னென்ன வித்தியைகள் தேவையோ அது அத்தனையும் நீரே உபதேசம் பண்ண வேண்டியது அப்படின்னு நடாதுரம்மாள் அப்புள்ளார்கிட்ட சாதிச்சிட்டார். உடனே அப்புள்ளார் இத அதை சிரசா வகிச்சுண்டு எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லி வச்சார். அதனால ரெண்டு ஆச்சாரியருடைய கிருப்பைக்கும் பாத்திரமானவர் சுவாமிங்கிறத இந்த திருநாமால சாதிக்கிறார். வரதாச்சாரிய ராமானுஜாரிய உபய கிருபேக்ஷிதஹா அப்படின்னு இந்த திருநாமம். அப்புறம் அடுத்த திருநாமா விஸ்வாமித்ரான் வயாப்தீந்துஹு, விஸ்வாமித்ரா விஸ்வாமித்ர அன்வயம், அன்வயம்னா குலம்னு அர்த்தம். விஸ்வாமித்ர குலத்துல விஸ்வாமித்ர குலமே ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு சுவாமி தேசிகன் சந்திரன் போன்றவர். இது ரூபகம் அப்படின்னு சொல்லுவா அலங்கார சாஸ்திரத்துல, அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா ரூபணம் பண்ணி சொல்றது ரூபக அலங்காரம்னு. இந்த விஸ்வாமித்ர கோத்திரமே சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு அதே குலத்துல பிறந்த இவர் சந்திரன் மாதிரி அவ்வளவு பிரகாசத்தோட இருந்தார் அப்படின்னு திருநாமத்தோட அர்த்தம். இந்த சமுத்திரத்துலதான் இந்த சந்திரன் வந்து உண்டாகும். இந்த சன்செட்டு மூன் ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா, சன்ரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இது சமுத்திரத்திலேருந்து வெள்ள வரா மாதிரி தான் தெரியும். இந்த சுந்தரகாண்டத்துல கூட திருவடி லங்கைக்கு போயிடுவார், போய் அஸ்தமன காலம் அங்க போய் உட்காந்து சமுத்திரத்தை பார்த்தா அங்கேருந்து வெள்ள வெளையன்னு ஒரு கிளம்பி சமுத்திரத்திலேருந்து வெள்ள வருது. என்னடா இது வெள்ள வெள்ளையா அவனு கிளம்பி வருதே அப்படின்னு பார்த்தா அவர் ஆச்சரியப்படுறார் ஹனுமார். சங்கப்பிரபம் க்ஷீர மிருணாள வர்ணம் அப்படின்னு சொல்லி உத்கச்சமானம் யவபாசமானம் ததர்ஷ சந்திரம்ச ஹரிப்ரவீரஹ போப்ளூயமானம் சரசீவஹம்சம் அப்படின்னு சொல்லி அந்த என்ன இது கிளம்பி வருதுன்னு பார்த்தா சங்கம் தான். சங்கத்தை வந்து கடலில் பிறந்துன்னு ஆண்டாள் சாதிக்கிறாளே அதுதான் கிளம்பி வருதா அப்படின்னு சொல்லி சந்திரனை பார்த்து விஸ்மயமாறார் ஹனுமார். க்ஷீரம் ரிணால வர்ணம், இந்த பால்ல இருந்து நொர வருதே அதுதான் இந்த சந்திரன் மாதிரி இருக்கா. ததர்ஷ சந்திரம் ச ஹரிப்ரவீரஹா, இந்த ஹரிப்ரவீரனான ஹனுமான் சந்திரனை பார்த்து இவ்வளோ நினைச்சாராம், இது சங்கம் மாதிரி இருக்கே, இல்ல பாலாட கட்டி தான் வெள்ள வருதா சமுத்திரத்திலேருந்து அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அந்த மாதிரி சமுத்திரம் சந்திரன்லேருந்து வெள்ள வருது ரொம்ப அழகா இருக்கும், அதை வர்ணிப்பா எல்லா கவிகளும். நம்ம திருக்குடந்த தேசிகன் சுவாமியும் இதை வர்ணிச்சு தேசிகன் விஷயமா வர்ணிக்கிறார். அந்த விஸ்வாமித்ர குலம்ன்றது சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேருந்து சுவாமி தேசிகன் சந்திரன் மாதிரி அப்படின்னு சாதிச்சார். இந்த விஸ்வாமித்ர குலத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னா, விஸ்வாமித்ரர் அன்யேந்திரகம் புவனமிந்திரம் அனிந்திரகம் வா, இந்திரன் இல்லாத பண்ணிடுவர், இல்ல வேறொரு இந்திரன் வச்சு நான் ஒரு இந்திர லோகமே பண்ணிடுவேன்னு சொல்லி ராமாயணத்துல இந்த திரிசங்கு விஷயத்துல பண்ணாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அதே கோத்திரத்துல பிறந்ததுனால தர்க்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரராய் போருவது அப்படின்னு சாதிக்கிறார் ராசேத்திரி சாரத்துல. இவர் நினைச்சாருன்னா இந்த மதம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவார், இவர் நினைச்சாருன்னா ஒரு புது மதத்தை இதுதான் பிராச்சீன மதம்னு சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் சுவாமிக்கு உண்டு. ஆனால் இந்த விஸ்வாமித்ர கோத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த சாமர்த்தியம் ஒண்ணு இல்லாதத இருக்கிறதா பண்ணிடுவா, இருக்கிறத இல்லாத பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த திருநாமால விஸ்வாமித்ரான் வயாப்தீந்துஹு அப்படின்னு சாதிச்சிருக்கார். அடுத்த திருநாமா ஜெகத் புண்ணிய மகாபலம், லோகமே பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் நம்ம சுவாமி தான் பலன், பலனாக அவதரிச்சிருக்கார். நாம இத்தனை நாள் நம்ம லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் என்னென்ன புண்ணியங்கள்லாம் பண்ணோமோ அதுக்கு பலனா சுவாமி அவதாரம் பண்ணார் அப்படிங்கறத சாதிக்கிறார். இந்த சுவாமி பாஷ்யகாரரை பத்தி சொல்றச்சே சுவாமி தேசிகன் நெத்திராஜ சப்தத்தில திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு சாதிச்சார். பாஷ்யகாரருடைய அவதாரம் சுவாமி ராமானுஜனுடைய அவதாரம் மூணு லோகத்துல பண்ண புண்ணியம், மூணு லோகத்துல இருக்கிறவா பண்ண புண்ணியத்துடைய பலனா சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னு சாதிச்சார். ஆனா சுவாமிய பத்தி சுவாமி திருக்குடந்த தேசிகன் சாதிக்கிறச்சே ஜெகத் புண்ணிய மகாபலம், பெரிய பலனா சுவாமி தேசிகன். எப்படி அப்படின்னா தேவதைகளுக்கெல்லாமும் பெரிய பலனா சுவாமி தேசிகன் விளங்கினர். எப்படி அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் பஞ்சமகா யஜ்யத்தோட அனுஷ்டானம் பண்ணணும். பஞ்சமகா யஜ்யம்னா பூத யஜ்யம் தேவ யஜ்யம் பித்ருயஜம் அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்யம் மனுஷ்ய யஜ்யம் சொல்லி அஞ்சு விதமான யஜ்யம். இதில் தேவ யஜ்யம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு நாம பண்ண வேண்டிய விஷயம், அதுல அதை பண்ணாதான் அவா நமக்கு நாம இங்கேருந்து அவளுக்கு கொடுக்கற ஹவிஸ் எல்லாம் தான் வாங்கி அவ சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான மழை இதெல்லாம் கொடுப்பாவா. அது கீதையில கூட சாதிக்கிறச்சே தேதேவா பாவயந்துவா அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்சியத அப்படின்னு கீதையில சாதிக்கிற ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மனுஷால் யாகம் பண்ணி ஹவிஸ் கொடுக்கணும் தேவதைகளுக்கு, தேவதைகள் அந்த ஹவிச வாங்கிட்டு மனுஷாளுக்கு மழைகள்லாம் கொடுக்கணும், மழையெல்லாம் காலத்துக்கு கொடுத்தாதான் இந்த பயிரை வச்சுட்டு அவ வரக்கூடிய அந்த தானியத்தை அரிசி சாதமாக்கி அதை ஹவிசா திருப்பி கொடுப்பான்னு சொல்லி இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ற கான்செப்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னையே நம்ம பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்றது தெரியறது. அதை ஸ்தாபனம் பண்ணவர் இந்த பஞ்சமகா யஜ்யம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்தாபிச்சது சுவாமி தேசிகன். அதனாலதான் இன்னி பரியந்தம் பல பெரியவர்கள் நம்ம சம்பிரதாயத்துல இந்த பஞ்சமகா யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த அவதாரமானது இந்த ஜகத்துக்கு மாத்திரம் புண்ணியம் புண்ணியத்தினுடைய பலனா இல்ல, தேவதைகள்லாம் பண்ண புண்ணியத்துக்கும் பலனா சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார்னு சாதிச்சார். அடுத்த திருநாமம் அனந்தாச்சாரிய ரத்னகிருத உபநய சம்ஸ்கிருதி அப்படின்னு. இந்த அனந்த சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தகப்பனாராலேயே உபநயன சம்ஸ்காரம், உபநயனம் அப்படிங்கிறது யஜ்ஞோபவீதம் தரிச்சுக்கிறது, அது பூனல்னு நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் உபநயனம் அப்படின்னு. இந்த யாரு உபநயனம் பண்ணி வச்சு வேதம் அத்தியனம் சொல்லி வைக்கிறாளோ அவ ஆச்சாரியர் அப்படின்னு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு. அந்த முறையில சுவாமிக்கு சுவாமியுடைய திருத்தகப்பனாரே உபநயனம் செய்து வச்சு ஆச்சாரியரும் வேதாத்தியனமும் சொல்லி வச்சிருக்கார் அப்படிங்கறது இந்த திருநாமாலேருந்து தெரியறது. உபநயனம் அப்படிங்கிறது 40 சம்ஸ்காரம்குள்ள இருக்கக்கூடிய உத்தமமான சம்ஸ்காரம். அது ஆனதுக்கு அப்புறம்தான் வேதத்திலேயே அதிகாரம் ஏற்படுறது. அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடியதான ஒரு குவாலிபிகேஷன் பூனல் உபநயனம் ஆனதுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிறது தெரியறது. அதுவும் பல பேருக்கு திருத்தப்பனார்கிட்டயே உபநயனம் ஆச்சுன்னா அதுக்காகவே ஆச்சாரியன்னு சொல்லுவா. அத்தியனம் பண்ணதுனாலே எங்க அப்பா எனக்கு ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய பல சுவாமிகள் நம்ம சம்பிரதாயத்தில் இன்னைக்கும் இருக்கா. ஏன்னா அத்தியனம் சொல்லி வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் பிரம்மோபதேசம் பண்ணி அத்தியனம் சொல்லி வைக்கிறது. பிரம்மோபதேசம் அப்படிங்கிறது இந்த உபநயன காலத்துல பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். பிரம்மத்தை உபதேசம் பண்றா, காயத்ரி உபதேசம்னு பேரு. அந்த காயத்ரி உபதேசம் பண்ணத்தினாலேயே பண்றவருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் ஏற்படுறது. அது மாத்திரம் இல்லாம அத்தியனம் வேதாத்தியனத்தை பூர்த்தியா சொல்லி வைக்கிறதுனால ஆச்சாரியத்துவம் சித்திக்கிறது அப்படிங்கிறது ஸ்மிருதி வசனம். அதனால சுவாமி தேசிகனுக்கு அனந்தாச்சாரியர் ஆச்சாரிய ரத்னம் வேற சாச்சிருக்கார். ஏன்னா ஆச்சாரியாளுக்குள்ள சிரேஷ்டமானவன் இந்த பிரம்ம வித்தியைய சொல்லிக் கொடுக்கிறவன் அப்படின்னு. இந்த பிரம்மோபதேசம் அத்தியனம் இதெல்லாம் சொல்லி வச்சதுனால இவர் ஆச்சாரிய ரத்னமாயிட்டார். அனந்தாச்சாரிய சுவாமி சுவாமியுடைய திருத்தகப்பனார். அவர்கிட்டயே சுவாமிக்கு உபநயனம் பிரம்மோபதேசம் அத்தியனங்கள்லாம் ஆயிருக்குங்கிறது இந்த திருநாமால தெரியறது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.